நெஞ்சில் முத்து முத்தாவே. தனியா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள விட்டு வந்தா முன்னாடி சறுக்கு மரம் விளையாடிட்டு இருக்கான். என்னது சறுக்கு மரம் விளையாடலாம்? எங்க நம்ம பிள்ளைக்கு விவரம் விவரம் தெரியுமா தெரியாதா? பேச மல்லிகை பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச.